விட்டு மெல்ல அமிட்டுதே கண்ணால நீ காதல் பச்ச குத்த நெஞ்செல்லாம் பஞ்சாகி போனதென்ன காற்றோடு காற்றாகும் காற்றாடி போல் காதல் பெண்ணே உன்னை கண்ட பெண்ணே நேரம் நல்ல நேரம் என்று தோன்றுதே ஓ நின்னும் பொண்ணே கண்ணுக்குள்ள உந்தன் பிம்பம் எங்கோ என்னை கொண்டு போகுதே அடிக்கிற ரயில போல் உத்து பாக்குற அடிக்கடி குளிர போல் வந்து இருக்கிற நல்ல நேரம் என்று தோன்றுதே காற்று நிறை